சொல்லுற வேக தப்பாக்கம அமைப்படி ஒச்சுனு அப்பா கருப்பே ஆல் மை டீ கருப்பே ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் போலோ சங்கிலி கருப்பு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்விங் ஐயா ஸ்விங் ஐ ஒன்ன ஒன்ன சியோ சங்கிலி ஸ்விங் கிங் ஐயா கிங் மை சங்கிலி கருப்பு போறவே கிங் போறவே கிங் போறவே கிங் எடுத்துக்கோ அழகியாலும் இந்த சங்கிலி போற வாக்கு தவணா என்ற நாமத்தை கேளுங்களா கருப்பா கருப்பா